श्रीमान्करनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदा हृदि अष्टगुरुपरम्पराये नमः. இரண்டு ஸ்லோகம் பார்த்துக்குவோம். இந்த அக்ஷரத்தியாய கிரந்தத்தில் இரண்டு ஸ்லோகத்திலும் சொல்லப்பட்டது அமலத்துவம் அப்படிங்கிற குணம், அதனுடைய உபபாதகமாக இருக்கக்கூடிய அஸ்தூலத்வாதிகள், எம்பெருமானுக்கு அஸ்தூலத்வாதிகள் தான் இருக்கு, அதனால அதுவும் சுரூபண ரூபக தர்மமாக இருக்கின்றன. அதனால அந்த குணங்கள் எல்லாம் கூட சிந்தனம் பண்ணணும் அப்படின்றத இவ்வளவு தீர்க்கமாக ரெண்டு ஸ்லோகத்தினால பாய்ச்சி விட்டுட்டார் சுவாமி. அதன் பிறகு ஒரு கேள்வி வருது. இப்போ லோகத்துல வந்து பாருங்க, ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லணும்னாக்கா மனுஷ லட்சணம் சொல்றோம். அந்த மனுஷ லட்சணம் சொல்லச்ச இத்தர சேதனங்கள்லாம் இருக்கணும் இல்லையோ, எத்தனை மிருகங்கள், எத்தனை பட்சிகள், எப்படிலாம் இருக்காது, அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அது அத்தனைக்கும் விலட்சணமாக ஒரு லட்சணம் சொல்லிதான் மனுஷ சொத்தை நம்ம வந்து புரிய வைக்கணும். இப்போ பரபிரம்மமானது சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம் அப்படின்னு சொன்னா தெரியப்படுது. ஆனால் அசூரத்வாதிகள் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா ஒன்னா ரெண்டா இது மாதிரி ஹேயகிரங்கள். இன்னொன்னு யாவசியம் லட்சணம் சொன்னாக்க ஒன்னு சொல்லச்ச இன்னொன்னு யாவர்த்தம் ஆகணும். யாவர்த்தம்னாக்க அதுக்கு அந்த லட்சணம் பொருந்தக்கூடாது. நம்ம எதுக்கு லட்சணம் சொல்றோமோ அதுல ஒன்றுதான் பொருந்தி இருக்கணும். சுவாமி எதுக்கும் ஜாக்கிரதையா லட்சணங்கள் எல்லாம் போட்டிருக்கார். இந்த இதுல ஈஸ்வர பிரச்சாரத்துல ஞாபகம் ஒருத்தர் சேஷித்திருப்பதி நியந்திரம் சர்வகாரணத்துவம், அது மாதிரி சேஷித்திருப்பதி சேதனத்துவம். ஏன் இப்படிலாம் சொல்லணும்? சேஷித்துவம் சொல்லிட்டு போனா போறாதா அப்படின்னாக்கா வேற வந்துடும். நிர்பாதிக சேகரித்துவம் இல்லாட்டா கூட பாகவத சேகரித்துவம் வச்சே ஒரு பாகவதன் இன்னொரு பாகவதனை தனக்கு சேஷியா பார்க்கணும், தனக்கு சேஷமா பார்க்கக்கூடாது. நம்ம சேவேஷம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கூப்பிடுறோம். கை கூப்பிச்சு நான் எந்த வைஷ்ணவரை கை கூப்பிடணும் அவர் எனக்கு சேஷின்னு நான் பார்க்கணும். அந்த வைஷ்ணவருக்கு என்ன பார்த்து கை கூப்பிச்சு என்ன சேஷியா பார்க்கணும். அப்ப சேஷித்துவம் சொன்னாக்க இவாங்க பாகவதால கூட இது இது வந்துடும் அதிகாப்தி, அவளுக்கு அந்த லட்சணம் புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லட்சணமும் சொல்லச்ச யாவர்த்தி, அதாவது எதுக்கும் பொருந்தாம எதுக்கு லட்சணம் நாம சொல்றோமோ அதுக்கு ஒன்றியே புரிஞ்சிருக்கணும். அப்படி சொல்லச்சே என்ன ஆகும், லோகத்துல எந்தெந்த எந்த பதார்த்தங்கள் எல்லாம் இருந்ததோ எல்லா பதார்த்தங்களுக்கும் யாவர்த்தி சொல்லி சொல்லணும். இது என்ன எடுத்தோம் சேகரித்து அது அசூலத்வாதிகள்லாம் ஒன்று சொல்லிட்டோம். அப்படின்னா எத்தனை குணங்கள் இருக்கு, அசூலம், அனனோ, அஹ்ரஸ்வம், அதீர்கம், அகோத்திரம், அவர்ணம், அச்சக்ஷு, அஸ்ரோத்திரம், இப்படிலாம் ஒரு சேர்த்து போறது எவ்வளவோ பிரச்சனைக குணங்கள், ஹயங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய குணங்கள் எவ்வளவோ இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் அத்தனையும் யாவத்தையும் இருந்தே போவோம். எதை எதை தள்ளணுமோ லோகத்தில் எத்தனை பேர், எத்தனை பேர் இருக்கா, எத்தனை சேதனங்கள், எத்தனை அச்சேதனங்கள் அனைத்தையும் வச்சுன்னு பார்த்துட்டே போனாக்கா எவ்வளவு யாவத்தியங்கள் ஆறு தள்ளப்பட வேண்டியவைகள் எவ்வளவோ. அப்போ தள்ளப்பட வேண்டியவைகள் பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ பத்து விசேஷங்கள் வேணும். இப்ப ஏன் ஏறிண்டே போனாக்கா ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் அனைத்துக்கும் ஏத்த மாதிரி லட்சணம் இருந்தே போகணும். அப்ப அதை சிந்தனை பண்றதும் அத்தனை பண்ணணும் ஆயிடும், சிந்தனை பண்றதும் அத்தனை ஆயிடும். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த சமுத்திரத்தை போய் தாண்டிட்டு வந்திருப்போம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும், அத மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு சொன்ன சாஸ்திரம்ங்கிறது மாதா பித்ரு சகஸ்திரே ஜோதி வத்சல தனம் சாஸ்திரம் அப்படின்னு பாட்டிலேயே அடிக்கடி சொல்ற. ஒரு தாயார் தோப்பினாரெல்லாம் காற்றுடன் வசந்தது சாஸ்திரம் வத்சல தனம். அப்பா அம்மா எப்படி நம்ம கிட்ட பிரீதி காமிப்பாளோ அந்த மாதிரி சாஸ்திரம் காமிக்கிறது. அவ்வளவு பிரீதியா வசல வாசலத்தோடு இருக்கக்கூடிய சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லலாமா? இவ்வளோ பண்ணு இவ்வளோ சிந்தனை பண்ணு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதே மாதிரி முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கோம், ஒரு பிரம்மம் வந்து ஏன் இத்தனை பிரம்ம வச்சீர்கள்? பொதுவாக பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும், பிரம்மத்தினுடைய கல்யாணம் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே. என்னது பார்க்கணும் இத்தனை பிரம்ம வித்தியைகள் எதுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாம எல்லாரும் எப்படிப்பட்டவா? மந்தமதிகள், சாதாரணமான புத்தி நமக்கு எல்லாருமே. நாம ஒருத்தர் சொன்ன கேட்ட அந்த விஷயத்தை, இப்பேற்பட்ட மகாவனா இருந்தாலும் நாம எல்லாருமே புண்ணியபாபத்தனமாக தான் எல்லாம் பிறந்திருக்கோம். இந்த பூமியில சர்வஜத்துவம் நமக்கு வராது, சர்வஜத்துவம் வரவே வராது. அதனால ஏதாவது விஷயத்துல நமக்கு அஜானம் இருக்கலாம், இருக்கு. எப்பேற்பட்டவர்களுக்கும் இருக்கு, ஞாபகம் வரதையும் இருக்கு, அஜானமும் இருக்கு. எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால இப்ப இந்த சர்வஜத்துவமே நமக்கு யாருக்கும் வராது. ஏதோ நாதமுனிகள், நீங்க நாதமுனிகள் நட்சத்திரம், எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட ஆச்சாரியர், நோதேன மணிநாத்தேன பவேயம் நாதவானகம் எஸ்ய நைமிகன் தத்தம் அஸ்தாமனகதாம் கதம் அங்கிருக்கு அஸ்தாமனகதாம் கதம். அவர் சொன்ன தத்துவங்கள்னாலதான் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி அழுத்தம், உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி அந்த மாதிரி அழுத்தம் நமக்கு தத்துவங்களை தனியும் சோக ரகசியம் பண்ணின மாதிரி நியாய தத்துவம் ஒரு பண்ணின ஏற்பட்ட ஆச்சாரியர் இத மாதிரி இருக்கிறவாங்கலாம் ஆச்சாரியார் காலம் வளம் நாதமணி ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, சாதாரண காரணம், அவருடைய கோத்திரத்துல பிறந்தவாதான் நாங்கள்லாம் ஷடமரிஷ கோத்திரம். இது சாமானிய விசேஷம் என்னன்னாக்க, ஆனவந்தா சாட்சியர் பாருங்க, பிதாமகம் நாதமுனிந்திரோக்கிய பிரசீத மந்திரத்தம் அச்சிந்தயிற்காபுங்கிறார். அவர் மகாயோகி ஆனவந்தார், ஆனால் தன்னை நைத்தியாலும் தானம் பண்ணிக்கிறார். எப்படி பண்ணிக்கிறார்? அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம். ஒரு கிருத்திரிமமா செயற்கையால் தான் பக்தி இல்லையா, அகிருத்திரிமமாக அப்படியே சகஜ பிரீதி பக்தி உண்டாயிருப்பான். திருவடி இல்லை சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம். பிரேம பிரகர்ஷம் அப்படி கொற்றது நல்ல அப்படிப்பட்ட யார் வேணும் அது வேணுமா? அப்பா கேட்கணும் பிரயோகம் ஆத்மவந்தம் பிரஜாமகம் நாதமணியும் இல்லை. எங்க தாத்தாவை பார்த்துச்சோ என்னுடைய சரீரத்தை பார்க்காதீங்களோ திருமாவட்ட பார்த்துருக்கிறார் என்னுடைய நாதமுடிகள் நம்ம ஆச்சாரியெல்லாம் பகவன் நாதமுடிகள் அப்படின்னு தான் போடுவார். பகவன் நாதமுடிகள், பகவத் யாமனமுடிகள், பகவத் பாஷ்யகார கருண் சுவாமி தேவியன் சுவாமி தேவியன் சொல்ல செய்வோம் பகவான் தேசிக்காக. காரணம் என்னன்னா, இவெல்லாம் அவதார புருஷா, நம்மள மாதிரி இருக்கிறவர்கள்லாம் மந்தமதிகள். அதனால இது இது நாதமணிகள் அவரை பத்தி சுமர்சிக்கிறோம். எப்பேற்பட்ட ஆச்சாரியர், ஆச்சாரியால அவர் தான் புதன, அதான் ஆழ்வார்கள் நம்ம சொல்றோம். ஆச்சாரியர்கள் இவர் தான் நிற்கிறார் அவ்வளவு நாதவனுக்கு அப்புறம் இவர் தான் அப்படிப்பட்ட மகன். அதனால கொஞ்சம் ஸ்மரிச்சுட்டோம், எவ்வளவு காற்றாலேருந்து எத்தனை தப்பு எல்லாம் கொண்டிருப்பேன். அந்த தப்பு எல்லாம் உழைக்கும் உண்டு. அந்த மகான் நமக்குதில்லை. அதனால அவன் தான் அவதார புருஷார். நம்மள மாதிரி இருக்கிறவள் தான் அப்படிப்பட்டவன் இல்லை. நமக்கெல்லாம் அஞ்ஞானம் அடைய, நமக்கெல்லாம் முழுக்க முழுக்க அனைத்து கல்யாண குணங்களையும் நம்மளால அனுசந்தானமே பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிட்டா அப்படின்னு உபனிடத்தை என்ன பண்ணிடுச்சு, பிரம்ம வித்தியைகளை நிறைய சொல்லிக் கொடுத்தது. நிறைய பிரம்ம வித்தியைகளை சொல்லிக் கொடுத்து அந்தந்த பிரம்ம வித்தியைகளுக்கு ஏற்பட்ட திருக்கல்யாண குணங்களை ஒரு திட்டமா சொல்லிடுச்சு. ஏன்னா நம்மளால உபாசனம் பண்ணணும் இல்லையோ, நம்ம உபாசனம் பண்ணணுமே, அதுக்கோசரம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தது. அது சொல்லிக் கொடுத்து நாம எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லச்ச அனைத்து கல்யாண குணங்களையும் பண்ணுன்னு சொல்லல. அந்த மாதிரி இந்த ஹேய குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஹேய குண வியாபாரத்தோட ஹேய பிரச்சனைக்கன் அப்படின்னு சொல்றது இருக்கு, அதுவும் திட்டமா தானே இருக்கணும். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் யாரால பண்ண முடியும்? இது வந்து சமுதிரத்தை தாண்டு அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் இது, அவ்வளவு கஷ்டம் இது, அவ்வளவு கஷ்டம் உள்ளது. அதை போய் உபதேசிக்குமா இது? அது எப்படி உபதேசிச்சது? ஆனா முடியவே முடியாது. நமக்கு எது முடியுமோ அதனால உபநிடம் சொல்லணும், முடியாததை போய் உபநிடம் சொல்லணும். ஆமா, அதை உபதேசிக்க கூடாது. ஏன் அது மாதிரி உபதேசிச்சது? அதனால நீ இந்த அக்ஷவத்தியதிகளே அர்த்தம், இந்த அஸ்தூலத்வாதிகளை சிந்தனை பண்ண வேண்டாம். பொதுவா இதுவாக அந்த சத்தியத்தை ஞான தன்மையாகவே போறோம், அஸ்தூலத்வாதிகளாக வேண்டியதில்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் ஆட்சேபிக்கலாம். இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இவன் வந்து சூத்திரகாரன் சொல்லிட்டு ஸ்ருதி உபநிடம் சொல்றதா சொல்றாரு, இது எப்படி வரும்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, நீ சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கும். நாமளும் என்ன பண்றோம்னாக்க இந்த மாதிரி ஏத்துக்க மாட்டோம். நம்மளால முடியாது, எது நம்மளால முடியுமோ அதான் நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி பகவானுடைய அசூரத்வாதி எல்லாத்தையும் உபாசி ஆகாரமா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது சிரமம் தான். அது அதனால இங்க கூட நாங்களும் அந்த லகுவான வழியை தான் பின்பற்றி இருப்போம் அப்படிதான் நாங்களும் சொல்றோம். எப்படி அப்படின்னாக்க பொதுவா பாருங்க, திரவியங்கள்லாம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறா, திரவியங்கள்லாம் எத்தனை, அத்ரவியம் எத்தனை அப்படின்னு உங்களை கேட்கிறா. திரவியம் அப்படின்னு சொன்னாக்கா நாம என்ன சொல்லுவோம், திரவியம் தேதா விபக்தம், ஜடம் அஜடபதி, ஜடம் அஜடம்னுட்டு திரவியம் ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்ற. ஆனால் அதுல பாருங்க எத்தனை திரவியங்கள் இருக்கு, ஜீவன் பரமாத்மா அந்த மாதிரி, பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் இத்தனைலாம் இருக்கு. வரத்தியா சொல்லிட்டே போனாக்கா அத்தனை எப்படி கிரகிக்கிறது? அதெல்லாம் முடியாது. அந்த மாதிரி கர்மா, கர்மான்னு சொல்லிட்டோம். கர்மானாக்கா எத்தனை கர்மா? லோகத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கர்ம சாத்தியமா இருக்கு. அதெல்லாம் எது எது கர்மா, எது எது கர்மான்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. நிறைய கர்மாக்கள், அத்தனை யாரால கணிக்க முடியும்? லௌகிக கர்மாவோ வைதிக கர்மாவோ, வேற வேதத்துல கர்மகாண்டத்துல எத்தனையோ கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை யாராலும் பண்ண முடியும்? அத்தனை யாராலையும் ஒன்று பண்ண முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அத்தனை கர்மான்னு சொல்ல முடியாது. அதனால கர்மத்துவம் அப்படின்னு சொல்லணும். திரவியம்னாக்கா திரவியத்துவம். நையாயகன் சொல்றான் குணங்கள்லாம் எவ்வளவுன்னா 24 24. ஆனா சுவாமி 24 எல்லாம் ஒத்துக்கல, நம்ம சித்தாந்தம் அதெல்லாம் வேண்டாம், பத்த பேரணும் அதுலயும் நினைச்சுட்டு. இப்ப 24 அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சரியா 24 சொல்லிட்டு போறான் சரியா. அந்த 24 சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். குணம் அவனதான், குணம்னு சொல்லிட்டாருன்னா என்ன எடுத்தோம் அத்தனையும் கையில வந்து சொல்லியோ அவனதான். அது உட்பிரிவுகள் எவ்வளவோ இருக்கும், உட்பிரிவுகளுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். எதை இது பண்ணணும், திரவியம்னா திரவியம், எத்தனை திரவியமோ அது மொத்தம் சேர்ந்து திரவியம், திரவியத்தம் குணத்தம் கர்மத்தம் இப்படி பொதுவா சொல்லிடுறோம். இந்த மாதிரி பொதுவா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பொதுவா சொல்லிட்டோம்னாக்க அங்கே பொறுமை, அதுலயே எல்லாமே அடுத்து லோகத்துல அப்படிதான் இருக்கு. சாமான்யமான ஒரு தர்மத்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தர்மத்தினால அதாவது அந்த தர்மத்தை சொல்லிட்டாலே போறோம். இப்ப நமக்கு என்ன, இப்ப நம்ம எல்லாம் இப்போ ஜீவன்கள், ஜீவன்கள்ன்றது எவ்வளவோ ஜீவன்கள். இப்போ அச்சேதனத்தை காட்டிலும் இந்த ஜீவன் விலட்சணமானவன் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும், சேதனத்துவம் சேதன சைதன்யவான், சைதன்யவான் ஜீவ ஜீவகணக சைதன்யவான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப என்ன எடுத்தோ இந்த சைதன்யனுக்குன்னு சொன்னோம் அதே போடுமே, அதை சொல்லிட்டாலே ஜனங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பெருமாளும் சேதனம் இருக்கு, பெருமாளும் சைதன்யம் இருக்கு, நமக்கும் சைதன்யம் இருக்கு. அப்போ எப்படி வியாபாரத்தின்னுக்கா அது நமக்குள்ளதான், நமக்கும் பெருமாளும் பெருமாளுக்கும் வளர்ச்சியதான். அச்சேதனத்தை காட்டிலும் ஜீவன் விலட்சணி அப்ப சைதன்யமான் அப்படின்னு திருச்சி சொல்லணும். அந்த சைதன்யமான்னு சொல்லிட்டா அச்சேதனங்கள் எல்லாம் ஒரே பதம் தான், சைதன்யத்துவம் சேதனத்துவம் அப்படின்னு சொல்லலாம். உடனே அத்தனை அச்சேதனங்களும் போயிடும். பெருமாள் தவத்தேதான் சேதனத்தை சுத்தி சேஷத்துவம், சேதனத்தை சுத்தி தாசத்துவம், சேதனத்தை சுத்தி அணுத்துவம், இந்த மாதிரி பணம் இப்படி போச்ச. ஈஸ்வரனும் ஈஸ்வரன் லட்சணமா போயிடுவோம், ஜீவனோடு தனியா நிற்பான். அதனால இந்த மாதிரியாக பண்ணணும் லட்சணங்களை. அப்படி சொல்லச்சு இந்த மாதிரி கடலை தாண்டு அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராது. இப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றேன். அமலத்துவம் தான், அமலத்துவம் பொதுவாக சொல்லிட்டேன், அதனுடைய விளக்கம் அதுதான் அக்ஷரஜயம் துவரோதான்னு அச்சூரத்துவாதிகள் சொல்லப்படுது. அதனுடைய உபபாதனம் அதை விவரித்து சொல்றதுன்றதுதான் இங்க இருக்கு. அதனால அது தேவையில்லையே, இந்த அந்த அமலத்துவம் கொஞ்சம் அதுவே போகணும். அதனாலேயே எல்லாம் அடங்கி போயிடுறது அவ்வளவுதான், அதுவே போருமே கேள்வி வரும். ஆனாலும் கூட புத்தி உபாதனம் பண்ணணும் ஞானத்துக்கு. நம்ம ஞானம் எல்லாம் இருக்கு, எத்தனை வாட்டி சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் உடனே மண்டையில ஏறிவிடாது. நாவல்பாகம் வரதாச்சாரிய சுவாமி நாவல்பாகம் வரதாச்சாரிய தத்துவபுரன் அந்த மகான் அரியான வேதாரத்தின் காலத்தில் சொல்லிருக்கு, சொன்ன விஷயத்தை 4 வாட்டி 5 வாட்டி கேட்டார். நம்ம ஏதாவது சந்தேகம் கேட்டோம்னாக்கா முதல் வாட்டி கேட்டு ஒரு சமாதானம் சொல்ற, 4 வாட்டி 4 சமாதானம் சொல்ற. ஏன்னா அவர் கிரந்தங்கள் அவ்வளவு கடாட்சித்தவர், அதனால 4 சமாதானங்கள். என்ன வந்து ஸ்ரீதாரபுத்திரன் பார்த்தார், 2013 அந்த மகான் பணம் வச்சுட்டார். அந்த சமயத்தில் என்னாச்சு, 2014 ஜனவரி 4 3 தேதியோ பணம் வச்சுட்டார், 2014 அதான் ஞாபகம் எனக்கு. அதுக்கு 1 மாசம் முன்னாடி December 3-4 கருணாகராச்சார சுவாமி தத்துவசாதனை அத்தியானம் பண்ணார், இந்த சந்தோஷம் அமைச்சினார். அப்போ அரியன் போயிருக்கேன் திருப்பதியிலேருந்து காத்தால வித்யாபுரத்துக்கு போயிட்டு அங்கே கிளம்பி 3 மணிக்குதான் போயிட்டேன். சுவாமி கிட்ட ரொம்ப பிரீதி, அவர் அத்தியட்சதாக இருக்கார். சுவாமி என்ன பண்ண, நான் தத்துவசாதனை வயசா எடுத்து நான் கிரந்தங்களை அவ்வளோ பார்த்தது இல்லை, என் அரியானை காத்து சொன்னேன் இவன் இருக்கான் எனக்கு எல்லாம் சேர்த்து வச்சு அவன் பார்த்து வந்திருப்பான் சொல்லுவான். ஏன்னா அப்பெல்லாம் நாங்கெல்லாம் ஏன்னா ஆறு எட்டு வருஷம் ஆயிடுச்சு, நிறைய நாங்கெல்லாம் நல்லா சொல்ல போட்டி போட்டு சொல்லுவோம். இப்ப சுவாமி என்ன அப்புறம் ஆசையா சொன்னேன் சுவாமி, சரி நான் பார்த்துருக்கோம் தேவதாதிகளும் சொல்லுன்னு சுவாமி அஞ்சு ஸ்லோகம் அதை மட்டும் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் சொன்னேன். சொன்னச்ச ஒரு மணி நேரத்துக்கு மேல என்ன கிழி கிழி கிழி குடிச்சுட்டாரு. அத்தனை கேள்விகள் கேட்ட கேள்விகள்னா அதை தெரியாட்டாக்கா அதை தெரிஞ்சவனா சொல்லிட்டேன், தெரியல என்ன அந்த சுவாமி சமாதானம் சாய்த்தாரு. அபூர்வமான விஷயம் சொல்லுங்க, அவர் பணமொழி சொன்னிக்கு எனக்கு தெரியவே தெரியாது, திருப்பாவை பண்ணி அதை பண்ணிருக்கேன். அதுலண்டே அப்படின்னு சொன்னேன் வீட்டு சுவாமி சமாதியில ஒன்று பண்ணி அதை பண்ணிருக்கேன். அந்த சமயத்தில் அழுகண்டே சொன்னேன் இந்த சுவாமியை பற்றி. போன மாதம் இதே நாளில் இதே சமயம் அந்த அஞ்சரை மணிக்கோ ஆறு மணிக்கோ அப்பாடியே அப்படி இது பண்ண நேரம் அவ்வளோ. அவர் என்ன பண்ணுவாருனாக்கா நாம கேட்கிற முடியோ நமக்கு நல்லா உபபாதனம் பண்ணணும், நமக்கு ஞானம் நல்லா வரணும். அதுக்கோசரம் மூணு வாட்டி நாலு வாட்டி சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய காலக்ஷேபம் சாய்க்கிற செயலி இருக்கு பாருங்க, அழகான செயலி அதெல்லாம். நாகபாம சுவாமிக்கு நாங்க கேள்வி கேட்டோம், சந்தேகம் கேட்டோம், ஐயாவா சுவாமி கிட்ட சந்தேகம் கேட்டா சுவாமி உடனே பதில் சொல்ல மாட்டார். சுவாமி என்ன சாதிச்சாலும் கேள்வி கேட்ட உடனே சந்தேகம் கேள்வின்னு கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது, அபிசாரம் சந்தேகம். சந்தேகம் கேட்டாக்கா சுவாமி நிகழ்வாகும். நாங்க என்ன சந்தேகம் கேட்டோமோ அந்த சந்தேகத்தை அப்படியே ஒரு வாட்டி அனுவாதம் பண்ணுவார் சாய்ப்பார். இந்த மாதிரி கேள்வி கேட்டாக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கே இப்படி சமாதானம். ஏன் அப்படின்னாக்கா நீ கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுருக்கேன்னா பாரு, நீ கேட்ட கேள்விய நான் புரிஞ்சுருக்கேன்னு பாரு, அதனால அந்த கேள்விக்கு அழகா சமாதானம் உண்டான்னு பாரு அப்படின்னு சுவாமி சாய்ச்சாரு. இதான் அழகான அந்த பத்திரிகைகள்லாம் இதான். யார் என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்லக்கூடாது, அவ கேட்ட கேள்விய அனுவாதம் பண்ணணும். அதே நம்ம நீங்க எல்லாம் ஏதாவது சந்தேகம் கேட்டாக்கா கேள்வி கேட்டாக்கா அப்படி கேள்வி ஒரு வாட்டி சொல்லுங்கோ, புரியுது புரியுது சொல்லுங்கோ நான் கேட்கறேன். ஏன்னாக்கா நீங்க சொல்றது என்ன என்ன கேட்கறீங்களோ அதை நான் வாங்கிங்க தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் ஆச்சாரியால் நமக்கு கொடுத்து சொல்லி கொடுத்த வழக்கங்க. அதனால இப்ப பாருங்க இந்த உபரது என்ன பண்றதுன்னாக்கா அமலத்துவம் அப்படின்னு இருக்கு. அந்த அமலத்துவத்தை அழகா நமக்கு விளக்கி காமிக்கிறது. அதனால ஒரு பதத்துல கூட சொல்லலாம், திரவியத்துவம் அப்படின்னு சொல்றோம், கர்மத்துவம் குணத்துவம் சாமான்யமான தர்மத்தை சொன்னாலே போறோம். அதனால கர்மான்னு சொல்லிட்டோம்னா போறோம், கர்மா இல்லாதெல்லாம் தெளிப்படும் விஷயம் போயிடும். அது மாதிரி குணத்துவம் அப்படின்னு சொன்னா குணம் இல்லாதவைகள்னா யாவத்தும் ஆயிடும். திரவியத்துவம் சொன்னா திரவியம் இல்லாதவைகள்னா யாவத்தும் ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். அதனால ஒன்றும் தோஷம் இல்லை. அல்லது இது சொன்னமே அதையே போட்டு நினைக்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இது வந்து தோஷமற்றதுன்னு சொன்னாலே போறோம். தோஷங்கள்லாம் லோகத்துல தோஷத்தோட கூடிய வஸ்துக்கள்லாம் எவைகள் இருக்கோ அவைகள் எல்லாம் காற்றிலும் இது விலட்சணமா இருக்கு இந்த எந்திரமான அப்படின்னு சொன்னாலே போதும், எல்லாமே ஒன்று. ஏதாவது என்னக்கா யாருக்கு ஆச்சாரத்து சொல்லி கலரும் லோகத்துல எத்தனை தோஷங்களோட கூடிய வஸ்துக்கள் இருக்கோ அவைகளை காற்றிலும் விலட்சணமானவன் எந்திரமான் அவ்வளவுதான். அது சொல்றாலே அசுவனத்துவாதிகள் எல்லாம் இதை வந்துடும். இதே பொறுமை இதற்காட்டிலும் வேற தேவை இல்லை. அதை இங்கு சாய்க்கிறது அதனால கேள்வி வந்தது. அசுவனத்துவாதிகள் எல்லாம் இருந்தாக்கா நிறைய இருக்கு, நிறைய இருந்ததுனாக்கா அது எது எது யாவர்த்தியமோ அதுக்கு யாவர்த்தகம் இருக்கு அவைகள்லாம் கூட அதிகமா வந்துடுமே. அதிகமா வந்துட்டோம்னாக்கா எப்படி உபாசனம் பண்ண முடியும், எப்படி அனுசந்தானம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு நீ சொல்றது ரொம்ப சரி. அதனாலதான் சொல்லி உபதேசிக்காது, நம்மளால பண்ணவே முடியாது. அதனால எத்தனை இருந்தாலும் சரி, ஒரு சாமானிய தர்மத்தை காணும். உதாரணம் வந்து திரவியத்துவம், குணத்துவம், கர்மத்துவம், ஒரு சாமானிய தர்மத்தை விட்டா போதும். பொதுவான தர்மங்கள் அவர் சொல்லிட்டாக்க அது அற்றதெல்லாம் யாவர்த்தமாயிடும். அதே மாதிரி எம்பெருமான் லோகத்தில் இருக்கக்கூடிய துரோகங்களோட கூடிய வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமானவன், வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அனைத்துமே என் தள்ளப்பட்டதா ஆயிடும். அதே சமாதானம் வந்திருக்கேன். இதுக்கு திருப்பி எண்ணத்துக்கு இவ்வளோ இதெல்லாம் தோன்றும் சமுத்திர தரணம் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். மாதாபி உத்தரதனம் சாஸ்திரம், சாஸ்திரம் அவ்வளவு வசந்ததுதான். தரவன வாசல்யத்தோடு இருக்கக்கூடியது இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துக்கு தோஷன்றதே கிடையாது, ரொம்ப தோஷன்றதே கிடையாது. நமக்கு கெடுதலை சொல்லவே சொல்லாது இந்த சாஸ்திரம். அதனால இந்த இந்த தர்மங்களை அனுசந்தானம் பண்ணணும். அது குறவில்லாமல், தோஷம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நம்மளால பண்ண முடியும். அப்படிதான் உடனடம் சொல்லிட்டு பேசுவது. ஆகவே எந்த தோழமும் இந்த சித்தாந்தத்தை இல்லை. அதனால அசூரத்வாதி எல்லாம் கூட அனுசந்தேகம் தான். அது எப்படி அனுசந்தேகன்றதையும் சேர்த்து சொல்லி காமிச்சுட்டார். அதுதான் எந்திரமான திருவுள்ளம், அதுவே சூத்திரதாரர் திருவுள்ளம். ஆகவே எந்த தோழமும் இல்லை அப்படின்றத சொல்லி இந்த அதிகரணத்தை சுவாமி முடிச்சு வைக்கிறார். சாமானியர்மானுகதிகபலிதேதோபதேசே தாதிருக்கு சிந்தோபத்தே அனவமமிதி வா கிருஹ்யதாம் சங்கிரஹீதி. யாவர்த்திய ஆனந்ததஹ, யாவர்த்தியம் இருக்கே அது அனந்தமா இருக்கு. ஒன்னு ரெண்டு இல்லை. பிரமாதம் எடுத்திருந்தாக்கா அவன் சுத்தமானவன், சர்வ லட்சணமானவன், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனா தோஷத்தோடு கூடிய லோகத்துல இருக்கிறவைகள்லாம் நிறைய இருக்கே, எவ்வளவு ஜீவராசிகள், எவ்வளவு அச்சேதனங்கள், அவைகள்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்கு எப்படி சிந்தனை பண்ண முடியும்? ஏன்னா யாவர்த்தியங்கள் தள்ளப்பட வேண்டியவைகள் நிறைய தோஷத்தோடு கூடியவைகள். அது அத்தனை காட்டிலும் லட்சணமான் லட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒவ்வொன்றுத்தையும் தள்ளணும்னாக்கா அந்த வியாவர்த்தகமோ அதிகமா போயிடும், அதிகமா போயிடும். அப்படி அதிகமா போயிடுச்சோம்னாக்கா எப்படி சிந்தனை பண்ண முடியும்? இத பண்ணவே முடியாது. அதனால நீங்க வந்து எப்படி இதை சொல்றீங்க? அதனால தச்சிந்தா, அந்த காரணத்தினால இந்த மாதிரி யாவர்த்தி சிந்தாருக்கு பாருங்கோ. அது எப்படின்னாக்கா ஜலதி தாரணா பார்த்து, ஜலதினா சமுத்திரம், சமுத்திரத்தை தாண்டத மாதிரி கிஞ்சித்ஞன் சாத்தியா, கிஞ்சித்ஞன் நம்ம எல்லாருமே ஏதோ ஞானம் இருக்கு, ஆனால் பூர்ணத்துவம் ஞானத்துக்கு கிடையவே கிடையாது. சர்வஜத்து இருந்தால்தான் எல்லாத்தையும் நம்மளால அனுசந்தானம் பண்ண முடியும். அது இங்க இல்லையே, அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ற மாதிரி இல்லை, முடியாது. ஏன்னா நமக்கு அப்படி ஞானம் இல்லை. கிஞ்சித்தின் சாத்தியம், அதனால கிஞ்சித்தின் சாத்தியா, கிஞ்சித்ஞான நம்ம எல்லாம் சாதிக்கவே முடியாது. இப்போ இது வந்து சமுத்திர தரண மாதிரி இருக்கே, இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்க ரொம்ப வசதம். ஆனா நீ ஆட்சேபம் பண்ணது பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்ன, அனுசந்தானம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ற, அது தப்பு. அனுசந்தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா நீ சொல்றது சரி, மொத்தமா பண்றதுன்றது கஷ்டம்தான். அதனால என்ன பண்ணணும், தத்தத்தை சாமான்ய தர்ம அனுகதி. அது எப்படி, திரவியத்துவம், குணத்துவம், கர்மத்துவம், இந்த மாதிரி சாமான்யமான தர்மத்தை சொல்லணும். திரவியம்ன்றது எத்தனையோ இருக்கும், நிறைய இருக்கு, அத்தனையும் சொன்னாலும் நம்ம பாரோம். இவன் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்திய பதார்த்தம் தான் நம்ம பாக்குறோம். ஒரு மரம் இருக்கு, அது பார்த்திய பதார்த்தம். அது மாதிரி ஒரு கல் இருக்கு, பார்த்திய பதார்த்தம். எல்லாம் பார்த்திய பதார்த்தம் தான். அப்ப என்ன சொல்லணும், பிரதித்வம் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஆகாசம்ன்றோம், அவிச்சிருக்கிறது ஒரு சின்ன பாத்திரம் இருக்கு, அதுக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கு. ஆகாசமே வெற்றிடம் தானே, சின்ன ஒரு பாத்திரத்துல இருக்கு வெற்றிடம், அதுவும் ஆகாசம் தான். எல்லாம் ஆகாசம் தான், ஆனா பிரித்து பிரித்து சொல்றத காட்டணும் ஆகாசத்துவம் அப்படின்னு சொல்றோம். அத்தனையும் திரவியங்கள், அதனால திரவியத்துவம். திரவியத்துவம் சொல்றா தெரியாது, அவெல்லாம் எவ்வளவோ புண்ணிய பாப்பங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பாப்பம் தான், புண்ணியமோ பாப்பமோ எல்லாமே பாப்பம் தான். நமக்கு தான் கொடுக்குறேன், புண்ணியம் பண்ணாலும் சரி பாவம் பண்ணாலும் எல்லாமே பாப்ப வர்க்கத்தை போயிடும். இதை பாஷ்யக்காரே சாதிச்சிருக்காரு, புண்ணியாவே பாபசப்தாபிதேயத்துவம் சாதிக்கிறேன், புண்ணியம் கூட பாபசப்தத்தினால சொல்லப்படுகிறது அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதனால இப்ப புண்ணியம் கூட பாபசப்தத்தால சொல்லப்படுதுன்றதுனால எல்லாமே பாபம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், கர்மா அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி சாதிக்கிறார் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிற, நான் வந்து அபராதி அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா இருக்கேன். அது மாதிரி ஜானன்னாத வெகிதான் அபராத வர்க்கம், ஒவ்வொரு அபராதத்தையும் பிரித்து சொல்லல, அபராத வர்க்கம் ஒவ்வொன்றும் வர்க்கம்னாக்க சொல்லுவோம் சமுதாயம். ஒவ்வொரு அபராதமும் எவ்வளவோ இருக்கு, அந்த வர்க்க வர்க்கமான வெளியே நான் பண்ணியிருக்கேன். தன்னை பத்தி நைச்சா இருந்தாலும் சுவாமி பண்ணிக்கிறேன். அதனால இந்த எப்படி இந்த பாருங்க, இந்த இடத்துல அபராதம் என்னன்னு சொல்லல, நிறைய அபராதம் நான் பண்ணிருக்கேன், நிறைய அபராதம் நான் பண்ணிருக்கேன். அதுல மட்டும் திருவுள்ளம், அதுல உண்டு திருவுள்ளம் சுவாமிக்கு. அப்படி சொன்னாலே எல்லா அபராதங்களும் கோடிக்கரிக்கப்படுறது. அந்த மாதிரிதான் கர்மக்குளம், அந்த மாதிரிதான் திரவியங்குளம், அந்த மாதிரி தான் இந்த அச்சோடத்துவாதிகளும். சத்த சாமானிய தர்ம அனுகதி, சாமானிய தர்மங்களை தெரிஞ்சின்றாலே போகும். சாமானிய தர்மான அனுகதி இருக்கிறதுனால எல்லா வியக்தியும் அது போய் சேர்ந்து ஜெயங்கள் அப்படின்னு சொல்லிட்டா போகும். லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் நமக்கு ஹேயங்கள் தான். பகவத் பரமா பார்த்த எல்லாம் வசந்தது, ஆனால் எல்லாம் பிரகிருதி சம்பந்தம், பிராகிருதமா இருக்கு. பிராகிருதமா இருக்கிறதுனால அவையெல்லாம் நமக்கு ஹேயங்களாக இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டோம்னாக்க அதுக்கு எதிர்த்தது இது அப்படின்னு சொல்லணும். அந்த ஹேயங்கள் எவைகள் இருக்கோ அவைகளுக்கு எதிர்த்தது எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அச்சூரத்துவாதிகள் எல்லாம் வந்துடுறதை, அதனாலேயே அனைத்துமே போடுறது. கபலிதம், கபலிதம்னாக்க சங்கிரகிக்கப்படுறது. ஒரு சாமானிய தர்மத்தை வச்சு சொன்னோம்னாக்க அனுபதி, அந்த அதனால சொல்லப்படுறது எல்லாமே அதுல வந்துடுறதுன்னு அர்த்தம். எல்லா வெற்றிகள்லையும் அதில் அவிச்சிருக்கிறது. ஒரு தர்மத்தை சொல்லிட்டாலே போறோம், ஹேயம் ஹேயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் ஹேயத்துவம் ஆயிடுச்சு. ஹேயத்துவம் அது இல்லாதவன் என்பவான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அவனுக்கு ஒரு தோஷமும் இல்லைன்றது சித்தி சொல்றது. அதனாலேயே அனைத்து வஸ்துக்களும் நிராகிருதம் ஆகிடுது, தள்ளப்படுறது ஆகிடுது. தனியாக இருந்து சொல்லணும், ஒவ்வொன்றத்தையா பிரித்து பிரித்து சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால கபலிதம் சங்கிரகிக்கப்படுறது, அசேஷ பேதங்கள் சொல்றாரு, அபேத பேத உபதேசி, அனைத்து பேதங்களும் இங்க சொல்றது. அச்சு உரம் அசுவம் அதிகம் சொல்றது எல்லாம் இருக்கட்டும், அத்தனை இருந்தாலும் கூட இந்த ஒரு பதத்தை சொன்னாலே போதும். சாமானிய தர்மத்தை எடுத்து சொல்லிட்டோம்னாக்கா எல்லாமே அது சங்கரிக்கப்பட்டிருந்தது. அதனால திரவியத்வாசிரிய வெற்றிகள்லாம் எப்படியோ, குணத்வாசிரிய வெற்றிகள்லாம் எப்படியோ, கர்மத்வாசிரிய வெற்றிகள்லாம் எப்படியோ, அதாவது திரவியம் திரவியங்கள்லாம் நம்மளுக்கு நம்ம உடம்பு இருக்கு. நம்ம உடம்புலாம் எப்படி இருக்கு? பாஞ்ச பௌதிகம், பாஞ்ச பௌதிக தேகம் இருக்கு. அதாவது ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, தேஜஸ் இருக்கு, ஜலம் இருக்கு, பிருதிவி இருக்கு, அஞ்சுமே இருக்கு. நையாய காலம் கீழே போவா, பிருதிவிய தேஜோ வாயு ஆகாசம். ஆனா நமக்கு நமக்குலாம் அப்படி கிடையாது, ஆகாசம் கீழே வரணும். முதல்ல ஆகாசம், அப்புறம் வாயு, அப்புறம் தேஜஸ், அதன் பிறகு ஜலம், கடலில் பிருதிவி தன்மயமா இருக்கு இந்த உடம்பு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த திரவியங்களுக்கு எல்லாம் ஆசனம் இந்த உடம்பா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்திரியங்கள் அதுக்கு ஆச்சரியமா நம்ம உடம்பு இருக்கு, மனசுக்கு ஆச்சரியமா நாம இருக்கும். இப்போ அதோடு சேர்ந்த நம்ம எல்லாம் ஹேயமா இருக்கும். அதோடு சேர்ந்த உடம்பு, உடம்போட சேர்ந்த ஜீவன், இந்திரியங்களோட சேர்ந்த ஜீவன், பிராணனோட சேர்ந்த ஜீவன், மனசோட சேர்ந்த ஜீவன், எத்தனை அது அத்தனையுமே எப்படி விட்டது? ஹேயங்கள். அந்த ஹேயங்கள் நம்மளோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம ஹேயம் அப்படி இருக்கேன். அதனாலதான் நிச்சயமே ஆராதனை பண்ணிட்டு இது பண்றோம், ஒரு சுத்தியங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். கர்மத்துக்கு ஆசிரியம், குணத்துக்கு ஆசிரியம், திரவியத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது. இப்படின்னு சொல்லிட்டாக்க வயது வசதி வந்து கொடுமை பண்ணி பார்க்கணும். கர்மாவுக்கு ஆசிரியம் நானே, குணங்கள்லாம் இருக்கு, கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள் எல்லாத்துக்கும் ஆசிரியம் நானே. அந்த மாதிரி இந்த இது இருக்கு பாருங்கோ, திரவியம், இந்த பாஞ்சபோதிக திரவியங்கள், இந்திரியங்கள், மனசு, இவங்கெல்லாம் திரவியங்கள் தான், இவைகளுக்கு ஆசிரியமா நான் இருக்கேன். அதனால அப்படின்னு சொல்லிட்டாக்கா நான் அத்தனையும் நான் தான் ஹேயம், நான் ஹேயமா போயிடுவேன். அதாவது ஜீவவர்க்கம் ஹேயம், எல்லாமே சேதன மாதிரியான எல்லாம் உணவு சேர்ந்துருச்சு. அதனால அனைத்துமே ஹேயமா இருக்கு. அந்த ஹேயத்துக்கு புதிப்படம் இந்திரமான் அப்படின்னு சொன்னா தெரியப்படுத்து. அதனால திரவிய பின்னம், குணபின்னம், கர்ம பின்னம், சாமானியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கு. திரவியத்தை காட்டிலும் வேறுபட்டவன், குணத்தை காட்டிலும் வேறுபட்டது, கர்மாவை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கு. அதனால எல்லாமே தோஷமே இல்லாம நிக்கிற பேதங்களும், நிக்கிற பேதங்களும் சிந்தனை பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி சொல்லணும்னாக்கா பெருமாள் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இதை காட்டிலும் வேறுபட்டவன், அதை காட்டிலும் வேறுபட்டவன், எல்லாவற்றையும் காட்டிலும் வேறுபட்டவன், எல்லாவற்றையும் காட்டிலும் வேறுபட்டவன். நம்ம பிரபஞ்சத்துல என்னென்ன பாக்குறோமோ அது அத்தை காட்டு எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இந்த சேயங்களும் அனைத்தும் வந்துருச்சு. அதெல்லாம் காரண விளக்கணமாக கூடிய எம்பருமானும் தெரிஞ்சுப்போம். அதனால உபாசனம் பண்றது சுலபம் தானே, அதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. இது ஒரு வழி. அல்லது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அனவமம். அனவமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அவமம்னா தோஷங்கள் அர்த்தம். அந்த தோஷங்கள்னால ஆசிரியக்கப்பட்டவைகள் எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ அந்த வஸ்துக்களை காட்டிலும் பின்னமானவன் எம்பெருமான் அது சொன்னா போடும், அது சொன்னா போடும். அனவமம் இதுவா சங்கிரகிதி கிரகிக்கதாம். அப்படி கிரகிக்கட்டுமே சர்வபேத சங்கிரகம். அதாவது என்ன, அனவமம் தோஷங்களோடு கூடினவைகளை காற்றிலும் விலட்சணமானவன், அதாவது தோஷங்களோட கூடினவைகளை காற்றிலும் பின்னம், பின்னம் வேறுபட்டு இருக்கிறது தான் இந்த பரமாத்மா அப்படின்னு சொன்ன போடுமே. அதுவே முடி பத்தி அதுவே முடிஞ்சு போயிடுது. அதனால அப்படி கிரகிக்கதாம், அந்த மாதிரி கிரகிக்கிட்டோம்னாக்க சுலபமா போயிடுது. அதனால இந்த அதனால ஹேய பிரதிபடம் அப்படின்னு சொல்றது ஹேய பிரச்சனைக்கண். நீங்க ஹேய பிரச்சனைக்கு கல்யாணம் இதுதான் சொல்றோம், உபயலிங்கம் சொல்றோம். நீங்கள் ஹேய பிரச்சனைகத்தும் ஒரு அடையாளம், உபயலிங்கம்ன்றது இன்னொரு அடையாளம். இந்த ரெண்டும் சேர்ந்தது எம்பெருமானுக்கு வருது. அதனால நிகழ பிரச்சனை கல்யாணம் சொல்லிட்டாலே எல்லாம் போச்சு. ஆகவே இந்த இப்படி சிந்தனை பண்ணினோம்னாக்க ஒரு தோஷமும் இல்லையே. அதனால அசுரத்வாதிகள் கூட அனுசந்தேகங்களே அதுல சுலபமேதான் கஷ்டமே கிடையாது. அதனால இந்த அதிகாரத்தினால் சொல்லப்பட்டது இதுதான் அப்படின்னு பார்க்கிறார்கள். இப்போ ரெண்டு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல அக்ஷரபியாம் சவரோதாம் சாமானிய தத்பாவாபியாம் அவுபபவத்ததுக்கம் இயதா மனத மனநா அப்படின்னு சூத்திரம். இதுல ரெண்டுமே சித்தாந்த சூத்திரம். அக்ஷரபியாம் சு அவரோதா அக்ஷரம் அக்ஷரம் இங்க வந்து ஏதப்பிரீத்தது அக்ஷரம் காஜி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி அக்ஷரம் அதிகம் அக்ஷர பிரம்ம வித்யன்னு பேரு. அதனால அக்ஷர சம்பந்தமான குணங்கள் அஸ்தூலம் அனனு அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் அலோகிதம் அஸ்னேகம் எத்தனை அதாவது லோகதிஷ்ட விலட்சணன் லோகத்தில் எப்படி நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் காட்டிலும் விலட்சணமா இருக்கிறவன் எந்திரமான் சொல்லெடுப்பது. அந்த அக்ஷர சம்பந்தமான அஸ்தூலத்வாதி புத்தியர்கள் பாருங்கோ ஞானம் உபாசனம் அவையெல்லாம் அந்த குணங்கள்லாம் சர்வ பிரம்ம வித்யாசு அவரோதா து அப்படின்றதுனால அவரோதம்னா சங்கரானம். எல்லா செயல்களையும் இந்த அக்ஷர அக்ஷர அக்ஷரம் என்று சொல்லால் சொல்லப்படக்கூடிய பிரம்மம் அந்த பிரம்மத்தினுடைய இந்த அசூலத்துவாதி குணங்கள் அனைத்து பிரம்ம வித்தியகளையும் அனுசந்தேகம் பண்ணப்படணும். ஏன் அப்படின்னு சாமானிய தத்பாவாத்தியம் சாமானியம் தத்பாவம் என்ன அர்த்தம் அனைத்து உபாசனங்கள்லையும் உபாசியமான அக்ஷரம் இருக்கோ அதுதான் பிரம்மம். அது சமானத்வா அதாவது எல்லா விஷயங்கள்லையும் இந்த பிரம்மன்றது ஒண்ணுதான். நீங்க சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க எல்லா விஷயங்களையும் பிரம்மம் ஒண்ணுதானே, அப்ப சுரூபனின் உபதர்மங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த அசுரத்வாதிகள்லாம் சுரூபனின் உபதர்மங்களா இருக்கு அவனத்தை சொல்றது. அதனால அவைகள் அனைத்துமே இங்க வந்து பகவானுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாவாச்ச அந்த உபயோகமா இருக்கு. தூப பிரதீதோ பாவாச்ச சாமானிய தத்பாவாத்தியம் தூப பிரதீதி அதனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க பாவாச்ச இருக்கு. அந்த குணங்கள்லாம் வேணும். அமலத்துவன்றது அவசியம் தேவை. ஏன்னா எது இங்க முக்கியம் எந்திரமான் தான் முக்கியம் எந்திரமான் தான் உபாசியம். அப்படியானாக்கா அவன் சுரூபத்தை தெரிஞ்சுக்காம உபாசிக்க முடியாது. இப்ப சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா சத்தியானந்தம் அமலத்துவம் அந்த அமலத்துவன்றது அசுரத்வாதிகள் தான். அந்த அசுரத்வாதிகளை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் பகவானுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால சொல்ற அக்ஷரதியாம் புத்தி இந்த குணங்களுடைய உபாசனம் அப்படின்னு அர்த்தம் அனுசந்தானம் அர்த்தம். அவரோதாக அனைத்து வித்தியகளையும் பிரம்ம வித்தியகளையும் சங்கிரகிக்கப்படணும் உபாசிக்கப்பட வேணும் அனுசந்திக்கப்பட வேணும். ஏன் சாமானிய தத்பாவாத்தியம் சாமான் உபாசியமான பிரம்மம் எல்லா வித்தியகளையும் ஒண்ணுதான் ஒரே மாதிரிதான் இருக்கு. தத்பாவம்னாக்க வித்தியா விவேச்சனம் சாமானியத்துவம் ஒரு ஹேது தத்பாவம்ன்றது இன்னொரு ஹேது. தத்மாவுனாக்கா சுரு தத்மாவும் தத்மி சத்தத்தினால சுரூபம், சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுல இந்த அஸ்தூலத்வாதிகள் வந்து இருக்கு, பாவம் ஒண்ணு இருக்கிறதுன்னு நடத்தும். பாவாச்சு அது எப்படின்னாக்கா அவுபசதவத்து ததுத்தம், அவுபசதவத்து அப்படிங்கிறது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது புறவியம் விசாரம் பண்ணிருக்கா ஜமதக்னி பண்ணினது சதுராத்திர புரோடாசம்னு இருக்கு, ஒரு யாகம் பண்ணார் ஜமதக்னி, அதனால அந்த அந்த யாகத்துக்கு ஜமதக்னி சதுராத்திரம்னு பேர். அதுல உபசத்து ஹோமம் இருக்கு, உபசத்து ஹோமம் அதுல அந்த உபச யாகம் படிக்கப்பட்டது எதிர்வேதத்துல படிக்கப்பட்டிருக்கு, எதிர்வேதத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதுல சொல்ல வேண்டிய மந்திரம் அக்னிர்வைஹோத்திரம் வேது, இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள்லாம் சாமவேதத்துல படிக்கப்பட்டிருக்கு. யாகமானது எதிர்வேதத்துல, அந்த ஹோமம் பண்ணணும் உபசத்து ஹோமம், உபசத்து ஹோமம்ன்றதுனால அவுபசத்து, உபசத்து ஹோமத்தோடைய மந்திரங்கள் அது அவுபசத்து. அந்த ஹோம மந்திரங்கள்லாம் சாமவேதத்துல படிக்கப்பட்டிருக்கு, சாமவேதத்துல படிக்கப்பட்ட மந்திரங்கள். அத எதிர்வேதத்தில் படிக்கப்பட்ட யாகம் அதனுடைய ஹோமம் உபசத்து ஹோமம் அதுல மந்திரத்தை சொல்லி பண்ணணும். இப்போ சந்தேகம் எப்படி சொல்றது, என்னன்னாக்கா சாமவேதத்துக்கு சுரம் எப்படி தொண்டை வசந்த கண்டம் உச்சைஸ்வரம், உச்சைஸ்வரம் உச்ச சுரத்துல சமகாலம் பண்ணணும். எதிர்வேதமோ உபாம்சுஸ்வரம் அடங்கி அடக்கி வாசிக்கணும், எதிர்வேதத்தை அடக்கி வாசிக்கணும். மந்திரமோ எதிர்வேதத்தில் படிக்கப்பட்டிருக்கு, கர்மாவோ இதுல படிக்கப்பட்டிருக்கு, எதிர் மந்திரம் சமவேதத்துல கர்மாவோ எதிர்வேதத்துல. இப்ப இந்த மந்திரங்களை எப்படி சொல்றது, சமவேதத்துக்கு அனுகுணமாக உச்சஸ்வரத்துல சொல்லணும் மனம், அல்லது எதிர்வேதத்துக்கு அனுகுணமாக உபாம்சு அடக்கி குறைந்த குரல் சாதாரணமா சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. சூரபட்சி சொன்னா அது மாதிரி தப்பு, சமவேதம் சொல்லணும், ஏன்னா சமவேதம் படிக்கப்பட்டிருக்கு, அதனால சமவேதத்துக்கான சொல்லணும். சமவேதம் இல்லாத மாதிரி சொல்லக்கூடாது, எதிர்வேதம் சொல்லக்கூடாது, ஏன்னா எந்த வேதம் எது படிக்கப்பட்டிருக்கோ அந்த வேதத்துல மந்திரம் சொல்லணும். அதனால சமவேதிக்கு உரிய உச்சரிஸ்வரம் இருக்கு, உச்சஸ்வரம் அந்த சுரத்தை கொண்டு பண்ணுங்கோ மந்திரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சூரபட்சி சித்தாந்தி அதுக்கு பதில் சொல்ற தப்பு. ஏன்னா எது பிரதானமோ, எது பிரதானமோ அதுக்கு அனுகுணமாக தான் நாம எல்லாம் பண்ணிக்கணும். பிரதானம் என்னது, கர்மா, கர்மாவுக்கு அங்கமான மந்திரங்கள் வர்றது, கர்மாவுக்கு அங்கமான மந்திரங்கள் வர்றது. அதனால பிரதானமானது கர்மா, அது எதிர்வேதம் சொல்லப்பட்டிருக்கு, மந்திரமோ சமவேதம் படிக்கப்பட்டிருக்கு, அந்த மந்திரமோ அங்கம். அதனால பிரதானத்துக்கு அனுசரிச்சுத்தான் இந்த மந்திரங்களை சொல்லணும். அதனால எதிர்வேத மந்திரங்கள்லாம் கொஞ்சம் அந்த மந்திரங்கள்லாம் எப்படி உபாம்சு சுரத்துல சொல்லுவோம், உபாம்சு சுரம்னு குரல் கம்மியா இருக்கும் குரல், அந்த மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பிரதான அனுவர்த்தி, பிரதான அனுவர்த்தியா இருக்கும் இந்த குணங்கள்லாம், பிரதானத்தை அனுவர்த்தி தான் குணங்கள் போன அங்கங்கள்லாம் சொல்லணும். இப்ப சுரன்றது குணம், மந்திரமும் குணம் அங்கம், அது பிரதானமான யாகத்தின் யாகமாக எதிர்வேதத்தில் படிக்கப்பட்டிருக்கு. அதனால எதிர்வேதத்தில் படிக்கப்பட்ட கர்மா தான் பிரதானம், அதற்கு அனுகுணமாக இந்த மந்திரம் சாமவேதத்தில் படிக்கப்பட்ட மந்திரமானது உபாம்சு சுரத்தில் சொல்லணும் அப்படின்னு புனர்வாம்சுல சொல்லணும். இப்ப என்னாச்சு, எல்லா இடத்துலையும் பிரம்மன் தான் பிரதானம் உபாசியம், அதனுடைய குணங்கள்லாம் சுரூபத்தை தெரிஞ்சுக்கணுமே, அந்த சுரூபமானது பிரதானத்தை அனுசரிச்சுதான் போகணும். பிரதானமான பிரம்மம், அந்த பிரம்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க அது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான். பிரம்ம சுரூபம் என்னன்னு நான் இங்க சொல்லிருக்கோம், அதனால அதுக்கு அனுசரிச்சுதான் போகணும். குணங்கள் பிரம்மஸ்வரூபம் பிரதானம், அதை ரமத்துவருக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பிரச்சனைகள் சொன்னது தெரிஞ்சுட்டே ஆகும். அதுதான் அசுரத்துவாதிகள் தான் சொல்றது. அதன்படி தான் போனோம் அவசதவத்து உபசத்துவத்துல எப்படி இந்த மந்திரங்கள் சொல்லட்டு எதிர்வேதத்தை சொல்லப்பட்டு உபாம் சுரத்தினால போகணும் அந்த மாதிரி நடத்தம் தகுத்தம் தகுத்தம்ன சூதரகாரர்கள் சொல்லிட்டார். அதாவது ஜெயமணி மாதிரி சொல்லிட்டார். என்ன சொன்ன குணமுக்கிய விதிக்கிரமே தொடர்த்தத்துவ முக்கிய வேத பொய்யோதா அப்படின்ற குணத்துக்கும் பிரதானத்துக்கும் விரோதம் வந்துருச்சுனாக்கா பரஸ்பரம் விரோதம் வந்துருச்சு. குணங்கிறது என்னது? மந்திரம், மந்திரத்தின் மந்திரம் அது சமவாயத்தில் படிக்கப்பட்டது, அது குணம் அங்கம். முக்கியங்கிறது எதிர்வாயத்தில் படிக்கப்பட்ட கர்மா. இது ரெண்டுத்துக்கும் வெடிக்கிறமே விரோதம் வந்துருச்சுனாக்கா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சதர்த்தத்வாது முக்கிய வேத பொய்யோதா. சதர்த்தத்வா பிரதானத்துக்கு வந்தாலும் அங்கமே வந்தது, பெருமாளுக்கு வந்தாலும் குணங்கள். அதனால பிரதானமான பிரம்மத்துக்கு வசரம், பிரதானமான கர்மாவுக்கு வசரம் ஸ்வரம் மந்திரம் இருக்கு. அந்த மாதிரி பிரதானமான பிரம்மத்துக்கு வசரம் குணங்கள் இருக்கு. அதை கொண்டுதான் பண்ணணும் அப்படிங்கறத இந்த சூத்திரத்தை வச்சு பண்ணிட்டேன். அக்ஷரதியாம் அவரோதா சாமானிய ரத்பாவாத்தியம் அவசதம் தடுக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் அவ கேட்கிறா அப்படின்னாக்க வந்து சர்வகர்மா சர்வகந்தா சர்வதா காரண்யம் இருக்கு, அது எத்தனையோ குணங்கள் இருக்கு அப்படின்னா எல்லாமே குணத்தான் சொல்லப்பட்டது. அத்துவத்வாதிகள் மாதிரி இந்த குணங்களை வந்து சேர்த்துறேன், ஏன் அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறேன். நாலு குணங்கள் கல்யாண குணங்கள், அமலத்துவன் ஒரு குணம், அஞ்சு ஏன் சொல்றேன், இந்த கல்யாண குணம் சேர்த்துறேன் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன் அப்படின்னு ஈயதான் பண்ணலாம். ஈயத்தை ஈயத்தனை எவ்வளவுதான் என்ன அர்த்தம்? ஆமன் ஆபிமுக்தியான மன்னனம் அனுசிந்தனம், எப்போதும் சிந்தனம் பண்றது ஆபிமுக்தியான மனசை ஒருமுகப்படுத்தி பெருமாளுக்கையே சிந்தனம் பண்றது. அந்த ஆமனம் இருக்கே அனுசிந்தனம் எப்பொழுதும் தியானம் பண்றது. அது அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எது எது இங்க படிக்கப்பட்டிருக்கோ அது ஒண்டிதான். அஸ்தூலத்வாதி விஷயத்தும் ஆனந்தாரியம் தான், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மீதி குணங்கள் எல்லாம் சொல்லப்படல. சுரோபனிட கோயில் தர்மங்கள்ன்றது அஞ்சு நாள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தூலத்வாதிகளால விசேடிக்கப்பட்டது அது சத்தப்பிரஞானத்துவ ஆனந்தத்துவ ஆனந்தத்தம் அஸ்தூலம் உண்டு இவைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால இவைகள் தான் அனுசந்தானம் பண்ணணும். மீதி எல்லாம் அனுசந்தானம் பண்ணக்கூடாது. காரணம் அதுதான் இங்க இருக்கு. சுரபுண தர்மங்கள் அவைகள் தான் சர்வகர்மா சர்வகந்த அதெல்லாம் நிரூபித்த சுரூப விசேஷங்கள். பெருமாளுடைய சுரூபம் தெரிஞ்சிருந்தோம்னாக்க அதன் பிறகு அவருடைய விசேஷங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை சொல்லிட்டு போகலாம். அதனால இந்த அஸ்தூலத்வாதிகள் உண்டு, நீ சொன்ன சர்வகந்தம் சர்வரசம் அவைகள்லாம் கிடையாது. ஆகவே இந்த ஒவ்வொரு வித்தியிலையும் சுரூபுண தர்மங்களா இருக்கக்கூடிய இந்த கல்யாண குணங்களை சத்திய ஞானத்தோனந்தோனந்த அவலத்தம் இவைகளை அச்சுலத்வாதிகளால் விசேதிக்கப்பட்ட இவைகளை அவசியம் அனுசந்தானம் பண்ணியே தீரணம் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாட்சி கொடுத்தார். கவிதார்த்திகாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.